பெயர்கள் காதல் சூரத்தேக உந்தடிமையேனை ஆளத்தானும் உனை மீதே திந்தி திமி தோதி தீதி தீதி திந்தி திமி தோதி தீதி தீதி சந்தன தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விஷால தோகை முகூர பார்வை தீர செம்பன் மயில் மீதிலே எப்போது வருவாயே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குண்டுருவேவும் வேலை கார அந்த விடுவான ரூபக்கார எடிலான சிந்துரமின்மேவு போகக்கார இந்தை குரமாது வேலைக்கார செஞ்சொலடியார்கள் நகர் வாழும் ஆண்மைக்கார செந்தி நகர் வாழும்